ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥ ಎತರಾಡ್ ಆತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರೆತರಾಡ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀ ವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗಧೀಶಯಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯ ವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಆಯಾಸ್ಯ ಫಲಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ ಸಭಾಯೈ ನಮಃ. ತಲಿಯಾದ மறைநிலங்கள் தலிகின்றோமே அப்படின்ற தலைப்புல நாம் சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்ட பாசுரங்களினுடைய வியாக்கியானங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன்படிக்கே முதலில் அர்த்த பஞ்சகத்தினுடைய உபன்யாசத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமி தேசிகன் அர்த்த பஞ்சகம் என்கின்ற பிரபந்தத்திலே பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஸ்ட பிரத்யேகாத்மனஹ பிராப்தி உபாயம் பிராப்தி பலம் பிராப்தி விரோதி என்று சொல்லப்பட்ட அளவிலே நாம் உபாயத்தினுடைய சுரூபங்களை பற்றி பார்த்தோம், பிரம்மத்தினுடைய சுரூபத்தை பார்த்தோம், எம்பெருவான் சத்தியசங்கல்பன் என்பதையும் சுவாமி தேசிகனுடைய பாசுரங்களின் வாயிலாக அனுபவித்தோம். இன்று ஜீவாத்மாவுடைய சொரூபத்தை பார்க்க இருக்கிறோம். ஜீவன் என்றால் யார், அவனுடைய லட்சணம் என்ன, அவனுடைய சொரூபம் என்ன, அவன் எப்படி மூன்று பிரிவுகளாக மாறியிருக்கின்றான், பத்தன் முக்தன் நித்யன் என்றால் என்ன, இதையெல்லாம் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். திருமால் உயிருக்கு உயிராய் திகழும் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கின்றார். இப்போ இந்த ஜீவஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கக்கூடிய பாசுரமானது அர்த்த பஞ்சகத்தில் இருக்கக்கூடியதான மூன்றாவது பாசுரம். பூத உடல் புலன் கண் மனம் புல்லாவி புந்தி எனும் யாதுமலனாக இலகி யானென்னும் இந்நுண் அறிவுவாய் சேதனனான அடிமையுமாம் உயிர்க்கெல்லாம் தின்னுயிராய் தீதலின்றி திகழும் சீர் அத்திகிரி திருமாலே. சீர் அத்திகிரி திருமால், சீர் அப்படின்னா கல்யாண குணங்கள் அப்படின்னு அர்த்தம். உபய விபூதி நாதனாக இருக்கக்கூடியவன், பெருந்தேவி தாயாரை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் பொருந்தியவனாக இருக்கக்கூடிய அத்திகிரி மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவனான அத்திகிரி அருளாள பெருமாளாக இருக்கக்கூடியவனான தேவாதிராஜன் பூத உடல் புலன் கண் மனம் புல்லாவி புந்தி எனும். பூத உடல் ஸ்ரீபாஷ்யத்துல விலக்ஷணத்வாதிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல மூன்றாவது அதிகரணத்துல அபீதௌ தத்வத் பிரசங்கா தசமஞ்சசம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்துல சொல்லும் பொழுது பல சரீரத்தினுடைய லட்சணங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது சுவாமி எம்பெருமானார் அந்த இடத்துல பாஞ்சபௌதிகம் சரீரம் என்பதையும் காண்பிக்கின்றார். சரீரம் என்பது பாஞ்ச பௌதிகம், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடியதான ஐந்து பூதங்களினால் ஆன சரீரம், அதுதான் பூத உடல். இப்படி சொல்லக்கூடாது, நம்ம பூமி அப்பு பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்னு சொல்லக்கூடாது. விசிஷ்டாத்வைதிகளா இருந்தால் ஆகாசம் வாயு தேஜஸ் அப்பு பிருத்திவி அப்படின்னு கிரமமா சொல்லணும். அப்படி அதனால் அந்த பஞ்ச பூதங்களினாலே ஆன சரீரம், புலன்கள் அப்படின்னா இந்திரியங்கள், மனம்னா மனசு, புல் ஆவினா அல்பமான பிராண வாயு. ஏன் அல்பமான அப்படின்னு சொன்னால் அழிந்து போகக்கூடிய காரணத்தினால அல்பமான அப்படின்னு சொல்லப்பட்டது. புந்தி அப்படின்னா புத்தின்னு அர்த்தம், எனும் யாதும். அப்போ யாது மலனாய் என்று தெரிவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த பொருள்களுக்கெல்லாம் வேறுபட்டவனாக இருக்கக்கூடிய யாதும் அலனாய் இலகி அதிலிருந்து பிரகாசித்து யான் என்னும் இன் நுண்ணறிவாய். இப்போ நான் அகம் அகம் அகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அகம் பிரத்யாகார புத்தியையும் அகந்தோ புத்தியையும் கழித்து இன் இன் அப்படின்னா ஆனந்த சுரூபன், நுண்ணறிவாய் ஞானஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன், அனுஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன். ஜீவனுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது அணுத்வே சதி சேத்தனத்துவம், ஸ்வதசேஷத்வே சதி சேத்தனத்துவம் ஜீவசிய லட்சணம் அப்படின்னு பல இடங்கள்ல காண்பித்திருக்கிறார் சுவாமி தேசிகனே. இதை நியாய சித்தாஞ்சனாதி கிரந்தங்கள்லையும் காண்பிக்கிறார். அணுவாக இருக்கக்கூடியவன் அதுதான் நுண் அப்படின்னா அணு அப்படின்னு அணுத்வே சதி சேத்தனத்துவம். அறிவு அப்படின்னா ஞானஸ்வரூபன், சேத்தனாய் அப்படின்னா ஞானத்தை குணமாகவும் உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஞானம் திரவியம், ஞானம் குணம், சேத்தனன் அப்படின்னா தர்மபூத ஞான விசிஷ்டன் அர்த்தம். அப்ப ஞானத்தை குணமாக உடையவன், ஞானத்தை சொரூபமாக உடையவன், அதே மாதிரி ஞானத்தை குணமாக உடையவன் யாரு? ஜீவன். அடிமையுமாம், அதான் ஸ்வதசேஷத்வே சதி சேத்தனத்துவம். எம்பெருமானுக்கு ஸ்வதஹா ஏவ சேஷபூதனாக இருக்கக்கூடியவன், தாசபூதா ஸ்வத சர்வே அப்படின்னு சிவபெருமானே சொல்றாரு இல்லையா மந்திரராஜபத ஸ்தோத்திரத்துல. அப்ப தாசபூதாக லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜீவர்கள் எல்லோருமே எம்பெருமானுக்கு தாசபூத்தர்கள், ஸ்வதஹாயவ தாசபூத்தர்கள். அப்ப அடிமையுமாம், எம்பெருமானுக்கு அடிமையாய் இருக்கக்கூடியவராகும், உயிர்க்கு எல்லாம் இப்படி இருக்கக்கூடியதான ஜீவாத்மாக்கள் இந்த மாதிரியான அணுத்வேசதி சேஷத்துவம் ஸ்வதசேஷத்வேசதி சேத்தனத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் தின் உயிராய் அப்படின்னா அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர், சாஸ்வதமான அந்தர்யாமி. இவன் எப்படி சாஸ்வதமான சேஷபூதனாக இருக்கின்றானோ அதுபோல எம்பெருமான் சாஸ்வதமான அந்தர்யாமியாக இருக்கின்றார். அவரே நம்மை வழிநடத்தி செல்கின்றார், தீதல் இன்றி திகழும். அப்போ அழிவில்லாமல் பிரகாசிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தேவாதிராஜன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜீவாத்மா பற்றி ஒரு லட்சணம் சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் இந்த யார் ஜீவன் அப்படின்னு கேட்டு சாதிக்கின்றார். அதாவது சரீரேந்திரிய மன பிராணாதீபியோ பின்னஹா ஜீவஹா அப்படின்னு ஒரு லட்சணம் நியாய சித்தாஞ்சனத்துல சொல்லப்படுறது. ஜீவனுடைய சொரூபத்தை பற்றி பேசும் பொழுது சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன், இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டவன், மனசை காட்டிலும் வேறுபட்டவன், பிராணங்களை காட்டிலும் வேறுபட்டவன், ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டவன். அதுதான் சரீரேந்திரிய மன பிராணாதிபியோ பின்னகா அப்படின்னு சொன்னோம். அப்ப அகம் அகம் அகம்னு நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவன், சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடியவன், அணுவாக இருக்கக்கூடியவன், ஞானானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன், ஞானத்தை குணமாகவும் கொண்டவன், பிரதிசரீரம் பின்னகா ஆத்மா, ஒருவொரு சரீரத்தை சரீரம் தோறும் வேறுபட்டு இருக்கக்கூடியவன், சொத்தசேஷபூதன் எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன், இப்படி பட்ட ஜீவாத்மாவுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன் சாட்சாத் பரமாத்மா தேவாதிராஜன் அப்படின்றது இந்த பாசுரத்தினால சொல்லப்படுகிறது. இதோட இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.